பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது பார்த்து எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.